கலைந்து செல்லுங்கள் என் கண்மணியை பார்த்து ஒரு கேள்வி கேளுங்கள். என்னை மறந்ததே, என்னை மறந்ததே, என்னை மறந்ததே. கனவுகளே, கனவுகளே, கலைந்து செல்லுங்கள். என்னை மறந்ததே, என்னை மறந்ததே.